தள்ளாட வெச்சாலே ஒரு மர்மம்மா, பார்த்தாலே இரு கண்ணங்கள் சிவக்கத்தான் அட வைக்கும் என்ன தாக்கும். ஒரு சீனாட்டா திருவாலே பின்னால் தேரோன்று அலையுமே அவள் கண்ணால முன்னால வந்தா வைக்கும் என்ன தாக்கும். எதுவுமே தெரியலங்கட, ஒண்ணு கூட அறியலங்க, ஒத்தையில போனவன ஆசை காட்டி வளைய போட்டா. எதுவுமே தெரியலங்க அட, ஒண்ணு கூட அறியலங்க, ஒத்தையில போனவன ஆசை காட்டி வளைய போட்டா. தில்லாலங்கடி நீ என்னுடைய குவார்ட்டர் சங்கதி, நீ உசுப்பை தூசின்னு மோகினி, நீ இந்த ஒரு பெண்ணா என்னாகும். தில்லாலங்கடி நீ என்னுடைய குவார்ட்டர் சங்கதி, நீ உசுப்பை தூசின்னு மோகினி, நீ இந்த ஒரு பெண்ணா என்னாகும். தில்லா தில்லா தில்லா தில்லா தில்லாலங்கடி நீ, தில்லா தில்லா தில்லா தில்லாலங்கடி நீ அடிய, தில்லா தில்லா தில்லா தில்லா தில்லாலங்கடி நீ, தில்லா தில்லா தில்லா தில்லா தில்லா லங்கடி நீ. Let me tell you something maestro, wali baba yeso walai nalubi ravi velum right yo hey yo. இது ஒரு தொடர் கதை இன்ன இல்ல கவிதை, மறுபடி வந்து நீ பெண்ணி தானே தன் தலமை, சொப்பிதல் சிட்டுது மண்ண வண்டிரல்கள் புதுசில்லமா. சோகம் எல்லாம் கண்டவந்தா மனசு இப்போ மாறி ஒரு மாறி உன் பார்வை வீசியுமே. சிம்டம் சொல்லாம் ஜாட்டுதமா, தளர்ற நம்ம சுத்துதமா, இது என்ன என்று அறியாம தான் கேள்வி கேட்குதமா. அறியாத வயசு புரியாத மனசு, உன்ன பார்த்து மனசு தடுமாறும். என்ன தள்ளாட வெச்சாலே ஒரு மர்மம்மா, பார்த்தாலே இரு கண்ணங்கள் சிவக்கத்தான் அட வைக்கும் என்ன தாக்கும். ஒரு சீனாத்தான் திரிபாலே பின்னா தேரோன்று அலையுமே அவர் கண்ணால முன்னால வந்தா வைக்கும் என்ன தாக்கும். எதுவுமே தெரியலங்க, ஒண்ணு கூட அறியலங்க, ஒத்தையில போனவன ஆசை காட்டி வளைய போட்டா. எதுவுமே தெரியலங்கட, ஒண்ணு கூட அறியலங்க, ஒத்தையில போனவன ஆசை காட்டி வளைய போட்டா. பெண்ணே உன் முறைப்பால் அடியேதோ ஒரு ஏக்கம், உன் திட்டில் காதல் கூட்டில் பூவின் வளரை வளர செய்யும். கண்ணோ கரையில வெக்கம் மறையவே கட்ட வருவடி. இந்த ஒரு பெண்ணா என்னாகும்.